மச்சான் அப்போ சிங்கிள், இப்போ ஐட்டம் டங்கிள். நாயன் கடை சாயாதான், கேப்புச்சினோ கோயாதான், ரோட்டு கடை பரோட்டா, ஸ்டார் ஹோட்டல் கசாட்டா, நேற்று வர லோக்கல் ஸ்டைல் இப்போ தூக்கல. அம்மா தூண்டு கண்ணுக்குள்ள என்ன இசுத்துகினா, இம்மா சைசு நெஞ்சுக்குள்ள என்ன அடஜுகினா. கசக்கி காதல் அரக்கி சிரிச்சா, இங்கிலீஷ் பேசி நீ லுக்கும் போது ஐகோ வேற லெவலு. ஐயோ ரெண்டு மொழியால நீ பேசும் போது காதில் இனிக்குது தமிழ். அடி கனியே என் ஹார்ட்டுக்குள்ள திதிக்கிற அடியே. And wait, now beating is my heart. Yappa chappa tappa tappa, yippu tappu tappa tappa. ரெண்டக்கானோ கூகுள் கிளாஸா கொண்டா, டச் ஸ்கிரீனில் ஒண்ணு, இச்சு ஸ்கிரீனில் ஒண்ணு, இன்ன ஒண்ணு தாரே சில்லி ரசமே. ஒன்ன திங்கும் போதே நாக்கு ஒரு நெசமே. கடிச்சா ஸ்வீட்டு லைஃபே ஆச்சு ட்ரீட்டு. தம்மா தூண்டு கண்ணுக்குள்ள என்ன இசுத்துகினா, கசக்கி காதல் அரக்கி சிரிச்சா, எப்ப சப்பா டப்பா.